பொண்டாட்டி, இவ பொண்டாட்டி, பொண்டாட்டி, இவ பொண்டாட்டி. இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா, ஒட்டிக்கிட்டாமா கைய கட்டிக்கிட்டாமா. இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா, ஒட்டிக்கிட்டாமா கைய கட்டிக்கிட்டாமா. பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்குல ஊர்கோலம். பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்குல ஊர்கோலம். புருஷன் இவ பொண்டாட்டி, பொண்டாட்டி கைய கட்டிக்கிட்டாமா. பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்கில ஊர்கோலம். பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்கில ஊர்கோலம். பொண்டாட்டி போனா கட்டிப்பா செல்ல குட்டி, தொட்டு பார்த்தா தித்திப்பா செல்ல கட்டி. எட்டி போனா கட்டிப்பா செல்ல குட்டி, தொட்டு பார்த்தா தித்திப்பா வெல்ல கட்டி. அடிபோக்கிரி உனை பார்க்கையில் ஒரு லாயிரி, அடிபோக்கிரி உனை பார்க்கையில் ஒரு லாயிரி. பொண்டாட்டி, இவ பொண்டாட்டி, இவ பேரு ரங்கா, என்னுடைய பங்கா, ஒட்டிக்கிட்டாயா கைய கட்டிக்கிட்டாயா. தனனனனன பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்குல ஊர்கோலம். பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்குல ஊர்கோலம். பொண்டாட்டி இவ பொண்டாட்டி.